கண்மூடும் போதும் கண்முன் நின்றாயே. சிரிக்காதே சிரிக்காதே, சிரிப்பாலே மயக்காதே. அடிக்காதே அடிக்காதே, அழகாலே அடிக்காதே. நனைக்க தெரியாத அடைமழையே, நனைய தெரியாத மலர் கூடையே, மறைய தெரியாத பகல் நிலவே, என்ன தெரியாத கண்ணழகே. நனைக்க தெரியாத அடைமழையே, நனைய தெரியாத மலர் கூடையே, மறைய தெரியாத பகல் நிலவே, என்னை தெரியாதா. கூடாதே, என்னால் முடியக்கூடாது.